மதிப்பு அவர் சொல்லுக்கடியில் பொய்யும் நஞ்சும் கொட்டி கீழப்பு நெஞ்சம் துடிக்குதே துடிக்குதே துடிக்குதே கண்கள் கலந்துதே கலந்துதே ஆண்கள் எல்லாம் மணல் வீடுகள் பெண்கள் வந்து விளையாடுங்கள் விளையாடுங்கள் புயலாக நீ